श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्योः मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्बलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदांत गुरुमुखार्जित वागीश पदारविन्द मधुपाणिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसु महाद्भ्यां मानातीत प्रतिभवान् मंगलं मंगलानां वक्षः पीठीमति विजयिनो भूषयन्ती स्वकान्त्यां प्रत्यक्रानुश्रविक महिम प्रार्थनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियमसरणस्त्वां शरण्यां प्रपत्ये। श्रीस्तुति தாயாருடைய வைபவம் பார்த்துட்டிருக்கோம். போன பாகத்துல 10வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதுல முக்கியமாக என்னன்னா, முக்கியமான விஷயம் ஆபன்னாதி பிரசமன விதௌ பத்த தீட்சஸ்ய விஷ்ணோஹோ அப்படின்னு, தாயாருக்கும் பெருமாளுக்கும் உள்ள ஐக்கியமத்தியம் என்ன அப்படின்னா, பகவானுடைய விரதம் என்ன அப்படின்னா, அபயம் சர்வபூத்தேபியோ ததாமியேதத் விரதம் மம அப்படின்னு, யார் அபயம் அப்படின்னு யார் வந்து சரணாகதி பண்றாலோ அவளுக்கு நான் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு பகவான் அதை ஒரு விரதமாவே வச்சிருக்கார் இல்லையா. அப்பேற்பட்ட விரதத்துக்கு கூடவே இருந்து ஆச்சக்கியஸ்துவாம் பிரிய சகச்சரி மைக்கமத்தியோபன்னாம் அப்படின்னு, பிரிய சகச்சரியாக இருந்து சக தர்ம பத்னியாக இருந்து பகவானுடைய தர்மங்களையே தானும் ஒரே லட்சம் ஏக லட்சம் தயாயாகனு பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதையும் தாயாரும் கூடவே அவதாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு, ஸ்ரீ வைகுண்டத்துல மட்டும் இல்ல பெருமாளும் தாயாரும் அந்தர்யாமியாக இருக்க கூட பெருமாளும் தாயாருமாக தான் இருக்கா. சர்வலோகத்திலும் எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, விபவா அவதாரத்திலையும் அர்ச்சாவதாரத்திலையும் அவதாரம் அப்படின்னு வந்தா பெருமாள் கூடவே தாயாரும் சேர்ந்து அவதாரம் பண்றா அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப 11வது ஸ்லோகம், தத்தே சோபாம் ஹரிமரகதே தாவகீ மூர்த்திராத்யா தன்வீ துங்கஸ்தன பரணதா தப்த ஜாம்பூநதாபா யஸ்யாம் கச்சன்னுதய விலையை நித்யமானந்த சிந்தௌ இச்சாவேகோ லசிதலஹரி விப்ரம வியக்தயஸ்தே அப்படின்னு, பிராட்டியும் பெருமாளுடைய திருமேனி வர்ணனை. திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னு, தாயாரும் பெருமாளும் எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருந்தா கூட அவதாரம் அப்படின்னா ஒரு திருமேனி எடுத்துட்டு தான் வரணும். அந்த திருமேனி விபவாவதாரமான திருமேனியாக இருந்தாலும் சரி, அர்ச்சாவதாரம் நம்ம கோவில்ல சேவிக்கிற திருமேனியாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ரூபம் அப்படின்னு ஒண்ணு எடுத்தாதான் நம்ம முன்னாடி வந்து தோன்ற முடியும். அவதாரங்கள்ல திருமேனி ரொம்ப முக்கியம். அப்போ அந்த திருமேனி வர்ணனை அப்படின்னு இருக்கிறது இல்லையா, ஒருத்தர் பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னா, தத்தே சோபாம் ஹரிமரகதே தாவகீ மூர்த்திராத்யான ஹரிமரகதம், அந்த ஹரி சாட்சாத் பகவான் மரகத கல் போல கருப்பா இருப்பாராம், கருப்பா பிரகாசமா, தத்தே சோபாம் பிரகாசமாக அப்பேற்பட்ட திருமேனியில இருப்பார். அதனாலதான் பச்சமா மலை போல் மேனி அப்படின்னு, மலை அந்த மலை வந்து அப்படியே ஆகாசத்தை ஒட்டினாமா இருந்தா அப்படி எப்படி இருக்கா, கருப்பா இருக்கும். அப்பேற்பட்ட திருமேனி பகவான், பகவான் கருப்பு தான், விபவாவர்த்த ராமன் கிருஷ்ணன் எல்லாருமே கருப்பு வர்ணம் அப்படின்னு தான் சொல்றார். ஆனா என்ன, கருப்பா இருந்தாலும் தேஜஸ்ஸா இருக்கும் அப்படின்னு, இரு இருக்கும் இருட்டுல போய் தேஜஸா இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், பிரகாசமான இருட்டு அப்படின்னா அது எப்படின்னா, அதுதான் அபூத கல்பம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒண்ணு நம்ம நேரடியாக இந்த லோகத்துல பார்க்க முடியாது, அது ஒரு வர்ணனை. அந்த மாதிரிதான் பகவானுடைய திருமேனி இருக்கும் அப்படின்னு. அப்ப தாயாருடைய திருமேனி எப்படின்னா, தன் வீ துங்கஸ்தன பரணதா தப்த ஜாம்பூனதாபா அப்படின்னு, சிவந்த சிவப்பாக இருக்குமாம், சிவப்பாக தாயாருடைய திருமேனி. தன்வி துங்க அப்படின்னா மெலிந்து, மெலிந்த திருமேனி, ஒல்லியாக இருக்கா, இளைத்தவளாக பிரகாசமாக சிவப்புல தாயாருடைய திருமேனி இருக்கு. சாமுத்ரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லப்பட்ட தாயாருடைய அப்படியே திருமேனியே ஆச்சரியமாக இருக்கும். எந்த ஒரு திவ்ய தேசத்துல போனா கூட தாயார சேவிக்காத வரமாட்டான். பெருமாளை கூட தினமும் சேவிக்கலைனாலும் தாயார் சேவிச்சுட்டு வந்துருவா. ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பார்க்கலாம், தினமும் போய் தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு வந்துருவா. அப்பேற்பட்ட திருமேனி அம்மா, அப்படியே ஜெகன் மாதா எப்படி இருப்பாளோ அப்படி நமக்கெல்லாம் சர்வலோகத்துக்கும் அப்படியே எல்லாத்துக்கும் ரட்சிக்கக்கூடிய ஜெகன் மாதாவாகவே நமக்கு சேவை சாதிக்கிறதுனால அன்பு இன்னும் அதிகம். பெருமாள் கூட எப்பயாவது நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்பயாவது சேவிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவான். அப்பேற்பட்ட அந்த திருமேனி சிவந்த திருமேனி, இவரது கருப்பு திருமேனி, பக்கத்து பக்கத்துல இருந்தார்னா இவருடைய சிவப்பு திருமேனியுடைய அந்த ஒரு பிரகாசம் அந்த பகவானுடைய திருமேனி மரகத திருமேனியில படும்போது அவருடையது இன்னும் அதிகமாக பிரகாசமாக இருக்காம். அதுதான் நீங்க சொல்றது. அப்ப என்னன்னா, எஸ்யாம் கச்சன் உதய விலையை நித்தியமானந்த சிந்து இச்சாவேகோ லசிதலஹரி விப்ரம வியக்தயஸ்தே அப்படின்னு பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பகவான் பிராட்டியும் பகவானுமாக இருக்கிறவா ஒரு பெரிய கடல். அதுல பகவானுடைய இச்சை இருக்கு இல்லையா, சங்கல்பம். சங்கல்பம் பகவான் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சங்கல்பம் தான் பெரிய காற்றம். அந்த காத்து சமுத்திரத்தில் அடிச்சதுன்னா எப்படி வரும், பல அலைகள் வரும். அந்த அலைகளே அழகா இருக்கும் இல்லையா. அந்த ஒவ்வொரு அலைகளும் ஒவ்வொரு அவதாரமாக, ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம் அப்படின்னு ஒவ்வொரு அலைகளாக அந்த சமுத்திரத்திலேருந்து வருது. அப்படி அந்த அலைகள்னு வரும்பொழுது ஒரு அலைகள் ஆரம்பிக்கும், ஒரு இடத்துல வந்து நின்றுரும், சமாப்தமும் உண்டு ஆரம்பமும் உண்டு. அதனால எஸ்யாம் கச்சன் உதய விலையை அப்படிங்கும் பொழுது அவதாரம் முடிவு, அவதாரம் ஆரம்பம், அவதாரம் ஆரம்பம், அவதாரம் முடிவு அப்படின்னு ஒரு அவதாரம் முடிஞ்ச உடனே அடுத்த அலை, அடுத்த அலை, அடுத்த அலை இப்படி வந்துட்டேதான் இருக்கும். அந்த அலைகளுக்கு காரணம் அந்த காற்றுன்னா பகவானுடைய இச்சை அப்படின்னு, பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு. நம்ம பிறந்தோம் அப்படின்னா கர்மானாலே பிறந்தோம், பண்ண புண்ணிய பாபங்கள்னாலே நம்ம பிறந்தோம். பகவான் அவன் ஆசைப்பட்டு பக்த ரட்சணத்துக்காக, தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக அவன் ஆசைப்பட்டு சங்கல்பித்து அவன் அவதாரம் பண்றதுனால அவன் அவதாரம் நம்மளது பிறப்பு ஜனனம். அப்படி அந்த ஒவ்வொரு அலைகளாக வந்து நமக்காக அவதாரம் பண்றான் அப்படின்னு தயாசத்தகத்துல சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ஆச்சரியமா சொல்றாரு. பகவானுடைய அவதாரம் எதுக்குன்னா நம்மளுடைய ஜென்மாவை குறைக்க அப்படிங்கிற, அப்படின்னா பாவம் பண்ண பண்ண புண்ணியம் பண்ணாலும் அடுத்த ஜென்மா உண்டு, பாவம் பண்ணாலும் அடுத்த ஜென்மாவும் உண்டு, பக்தியோகமோ சரணாகதியோ பண்ணாதான் நமக்கு மோட்சம். அப்போ இந்த ஜென்மான்னு ஒவ்வொருத்தருடைய நம்ம எத்தனை ஜென்மா எடுத்துருப்போம்னா அதுக்கு கணக்கே இல்லை, அனாதி காலமா கூட்டி கூட்டி அதுல சொல்லவே முடியாது. எத்தனை யுகங்கள் இருந்ததோ அத்தனை யுகங்களையும் நம்ம பிறந்து இறந்து பிறந்து இறந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இருந்திருக்கும். அப்ப இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா நமக்கு தர்மத்தை சொல்லித்தரணும், சரணாகதி மார்க்கத்தை சொல்லித்தரணும் அப்படின்னா நம்ம பிறப்பை கம்மியாக்குறதுக்கு பகவான் நிறைய அவதாரம் எடுக்கிறேர் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவனுடைய தயை அப்படின்னு. இப்ப அவனுடைய தயை அப்படிங்கும் பொழுது பகவான்னா பிராட்டியும் கூடவேதானே எல்லா அவதாரத்திலையும் இருக்கிறதுனால இவா ரெண்டு பேரும் சேர்ந்தே நமக்கு அவதாரம் பண்றான்னு எப்பேற்பட்ட கருணை. இவா இத்தனை ஜென்மங்கள் எடுக்கக்கூடாது, இந்த சம்சாரத்துல இருந்து கஷ்டப்படக்கூடாது, இவாளுக்கு சத்மார்க்கத்தை சொல்லித்தரணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வரா இல்லையா. அதான் அப்பேற்பட்ட அந்த ரெண்டு திருமேனியை சொல்லி அந்த அவதார வைபவத்தையும் இங்க சுவாமி தேசிகன் எடுத்து சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல நம்ம சொல்றோம், பெருமாள்னால பிராட்டிக்கு பெருமை அப்படின்னு, பிராட்டினால தாயார்னால பெருமாளுக்கு பெருமை அப்படி பெருமை அப்படி. சரி, இத சொல்றதுக்குள்ள இதுல என்ன பெரிய விசேஷம், அது சாதாரணமா கூட சொல்லலாம் இல்லையா. சாதாரணமா இப்போ மனுஷால கூட ஆம்டியானால அவ பர்த்தாக்கு பெருமை, அவ நல்லா படிச்சோ இல்ல நல்ல நிறைய பேருக்கு சேவை பண்ணாலோ, அதே மாதிரி பர்த்தானாலே பாரியாக்கு பெருமை அப்படின்றது சாமானிய லோகத்திலையும் இது ஒரு இதுதானே. அப்ப இது ஒரு விசேஷமாக தாயார்னால பெருமாளுக்கு பெருமை, பெருமாள்னால தாயாருக்கு பெருமை, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லணுமா, அதுக்கு என்ன அப்பேற்பட்ட அவசியம் என்ன அப்படின்றாங்க. அப்ப சாமானியத்தை விட்டுரும், பிரம்மான்னு எடுத்துப்போம். பிரம்மானால சரஸ்வதி தேவிக்கு பெருமை, அதுல சந்தேகமே இல்லை. சரஸ்வதி தேவினால பிரம்மாவுக்கு பெருமை, அதுலயும் சந்தேகம் இல்லை. சரஸ்வதி தேவி வாக்கு தேவி, வாக்கு தானே எல்லா இடத்துலயும். ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுதே வால்மீகி மகர்ஷி அவர் ஏதோ ஒரு ரெண்டு பறவையை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, அதுவே ஸ்லோகமாக ஆறுது. அவர் சிஷ்யனை கூப்பிடுற, பாரு நான் இப்ப இதை சொன்னேன் அது ஒரு ஸ்லோகமாவே ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா சரஸ்வதி தேவியுடைய கட்டாட்சம் கிடைச்சிருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்ற. அப்போ எல்லாரும் நமக்கு வாக்தேவியாக சரஸ்வதி தேவி இருக்காங்கன்னா அப்ப சரஸ்வதி தேவினால பிரம்மாவுக்கு பெருமை. அதனால இப்ப பெருமாளுக்குன்னு தனியா விசேஷமா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன. அப்ப பார்வதி தேவின்னு எடுத்திருந்தாலும் சிவபெருமான் என்னன்னு கூப்பிடுறோம், அப்படின்னா பசுபதி அப்படின்னு கூப்பிடுறோம், உமாபத்தின்னு கூப்பிடுறோம். அப்ப தாயார் பேரை இட்டு அந்த பார்வதி தேவி பேரை சொல்லி அந்த சிவபெருமானையும் சொல்றோம். அப்போ அதனால அதுல இருந்து என்ன தெரியறது, பார்வதினால சிவனுக்கும் பெருமை அப்படின்னு, சிவபெருமானால பார்வதிக்கும் பெருமை அப்படின்னு. சரி, அந்த வாழை விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்திரன் எடுத்தன்னா, யஜ்ஞயாகாதிகள்ல வேதத்துல நிறைய சொல்லப்பட்ட தேவதை யாருன்னா இந்திரன், இந்திரா யஸ்வாகா நிறைய இடத்துல சொல்றோம். அப்ப அப்பேற்பட்ட இந்திரனுக்கும் சச்சி தேவினால பெருமை. சச்சி தேவின்றது இந்திரனுடைய பாரிய, இந்திராணி அப்படின்னு சொல்லுவா. அந்த இந்திராணினால இந்திரனுக்கும் பெருமை அப்படின்னு எல்லாருக்குமே இதுதானே. அப்ப இத வந்து பெருமாளுக்கு விசேஷமா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கும் பொழுது சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்றேன். சாதா மனுஷாலையோ தேவதர்களையோ பிரம்மா வரைக்கும் சொல்றது வேற, ஆனா ஜெகன்மாதா ஜெகத்பிதா அவளுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு பெருமை சேர்த்துக்கிறான்னு சொல்றது வேற. ஏன் அப்படின்னா அதுக்கு சொல்றேர், ஆசம்சாரம் விததம் அகிலம் வாக்மயம் யத் விபூதி யத் பூபங்காத் குசும தனுஷா கிங்கரோ மேரு தன்வா யஸ்யாம் நித்யம் நயன சதகை லேகரக்ஷோ மகேந்திரா பத்மே தாசாம் பரிணிதிரசௌ பாவலேசை ஸ்வதீயைஹி அப்படின்னு, ஆசம்சாரம் விததம் அகிலம் வாக்மயம் யத் விபூதி அப்படின்னு, சம்சாரம் பூர்த்தியாக பரவி இருக்கிற வாக்கு, வாக் தேவி சரஸ்வதி தேவி இங்க சொல்றது. இந்த சம்சாரம் பூர்த்தியா எல்லா இடத்துலயும் வித்யைன்னு இருக்கு, வாக்குன்னு இருக்கு, அதுக்கு காரணம் சரஸ்வதி தேவி. எத் விபூதி, இந்த விபூதிக்கு சரஸ்வதி தேவினால பெருமை, அதனால பிரம்மாவுக்கு பெருமை அப்படின்றத இங்க எடுத்து காட்டுறேன். எத் ப்ரூ பங்காத் குசும தனுஷா கிங்கரோ மேரு தன்வா அப்படின்னு, மேரு பர்வத்தத்தையே வில்லாக எடுத்து திரிபுர சம்ஹாரம் பண்ண சிவபெருமான் என்ன பண்ணா, மேரு மலையவே ஒரு வில்லாக ஆக்கி திரிபுர சம்ஹாரம் பண்ண. அப்பேற்பட்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பார்வதி தேவி வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் யோகத்திலேயே இருந்தே சமாதி நிலையில இருந்தே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப வந்து குசும தனுஷஹா அப்படின்னு எல்லாம் என்னென்னவோ பிரயத்தனம் பண்ணி பாக்குறான். மன்மதனை அனுப்புறா, மன்மதன் என்ன பண்றதுன்னா, மன்மத பானம் அப்படின்னு புஷ்பத்தினால பாமம், அந்த காமத்தை உண்டாக்கி எப்படியாவது பார்வதி தேவி மேல ஆசையை உண்டாக்கலாம் அப்படின்னு அவன் மன்மத பானத்தை போட்ட உடனே கூட அந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்து மூணாவது கண்ணை திறந்தேர் அப்படின்னு மன்மதனையே பஸ்மமாக்கினேர் அப்படின்னு. ஆனா அப்படி இருந்தவரும் கடைசியில என்ன ஆனார்னா, எத்ரு பங்காத் அப்படின்னு அந்த பார்வதி தேவியினுடைய அந்த புருவத்து வில், அந்த புருவமான வில் இருக்கு இல்லையா, அந்த புருவத்தை அப்படி தூக்கி காமிச்சு அது ஒரு வில்லு மாதிரி இருக்கும், அந்த வில்லுக்கு மயங்கிட்டேரும். மேரு மலையவே வில்லாக எடுத்து யுத்தம் பண்ணி ஜெயிச்சவர் இந்த பார்வதி தேவியினுடைய புருவத்துக்கு, புருவத்தை அப்படி ஏத்தி காட்டினவுன்னா மயங்கிட்டேர். அப்ப ஏற்பட்டது பார்வதி தேவியினுடைய மகிமை, அதனால பசுபத்தின்னே அவருக்கு பேர். அப்புறம் எஸ்யாம் நித்யம் நயன சதகை லேகலக்ஷோ மகேந்திரா, இந்திரன் அந்த இந்திரனுக்கு ஆயிரம் கண்கள் இருக்குன்னு, அந்த ஆயிரம் கண்ணால இந்திரன் என்ன பண்றான்னா, ஏக லட்சம் ஒரே லட்சம் தான். அப்ப இந்திரனை போய் பார்த்தா அந்த இந்திரன் என்ன பண்றான்னா, அந்த ஆயிரம் கண்ணாலையும் அந்த சச்சி தேவியவே பார்த்துட்டு இருக்கான். இந்திராணியனுடைய அழகிலேயே மயங்கி கிடக்கிறான், ரெண்டு கண்ணு போறாத, ஆயிரம் கண்ணாலையும் அந்த இந்திராணியே பார்க்கறான். அப்போ சரஸ்வதி தேவி பார்வதி தேவி இந்திராணி இவாளுக்கும் அப்பேற்பட்ட மகிமை உண்டு, அவ பர்த்தாக்கு இவாளால பெருமைன்னு சொன்னா கூட கடைசியில சொல்றேர், பத்மே தாசாம் பரிணத்திலசௌ பாவலேசை ஸ்வதீயைஹி அப்படின்னு, இப்பேற்பட்ட சக்தி பார்வதிக்கோ சரஸ்வதி தேவிக்கோ, பார்வதி தேவிக்கோ சச்சி தேவிக்கோ எப்படி வந்ததுன்னா, அதுக்கு காரணமே அந்த தாயாரனுடைய கட்டாட்சத்தினாலதான். பாவலேசை ஸ்வதீயைஹி அப்படின்னு அவளுக்கு அந்த பெருமை, அவளால சிவபெருமானே கட்டுப்படுறாருனா பார்வதி தேவிக்கு அப்பேற்பட்ட அந்த சக்தியும் அழகையும் கொடுத்தது யார் அப்படின்னு, நம்ம மகாலட்சுமி தான். அதனாலதான் நம்ம இதுல வந்து சொல்லும் பொழுது எல்லா மகாலட்சுமி வந்துட்டான்னா தனம் மட்டும் கிடையாது, தனலட்சுமி மட்டும் கிடையாது, நம்ம அதான் நினைச்சு லட்சுமின்னா ஆத்துக்கு தனம் வரணும் அப்படின்னு அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்த மகாலட்சுமி அத்தனையும் உண்டு. வித்யாலட்சுமி, தைரியலட்சுமி, ஸ்தைரியலட்சுமி அப்படின்னு எல்லாமே மகாலட்சுமி தான். சரஸ்வதி தேவிக்கே வித்யை அப்படின்னா வித்யாலட்சுமினாலதான். பார்வதி தேவியினுடைய வீரம் எப்ப ஏற்பட்டதுன்னா அந்த வீரம் எப்படி வந்ததுன்னா வீரலட்சுமினாலதான் அப்படின்னு அந்த மகாலட்சுமியிலேயே அத்தனை சக்திகளும் அடங்கிடுது. ஏன்னா ஒருத்தனுக்கு வித்தியே இல்ல, நிறைய பைசா இருந்தா கூட கஷ்டம், வெறும் பைசா அதிகமா இருக்கு ஆனா வித்யா இல்ல அப்படின்னாலும் கஷ்டம். எதுவே ஒன்னு இருந்தா சரி, ரெண்டுமே இருக்கு ஆனா தைரியம் இல்லைன்னா அவனால எதனாலையும் பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் எதுவுமே பண்ண முடியாதோ, அப்ப மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம்னா அத்தனையும் உண்டு. அதனாலதான் இங்க எப்படி இவாளுக்கெல்லாம் சரஸ்வதி தேவிக்கோ பார்வதி தேவிக்கோ சச்சி தேவிக்கோ அவளுடைய பர்த்தாக்கு இவாளால பெருமைனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் அப்படின்றத இங்க எடுத்து ஆச்சரியமாக சொல்றேன். சுவாமி தேசியின் இதே மாதிரி ஸ்லோகத்தை ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சொல்றேன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தாட்சிணிய ரம்யா கிரிசஸ்யமூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேசிய வாச்சக ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலே செய்கி அப்படி. தாட்சிணிய ரம்யான தட்சிணாமூர்த்திக்கு எப்பேற்பட்ட ஞானம், எல்லாரும் இன்னைக்கு வந்து சைவாகமத்திலையும் ஸ்மார்த்தாலும் நிறைய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிக்கிறா வித்யைக்காக. அதுவும் பரீட்சைக்கு முன்னாடி எல்லாம் போனா அங்கதான் புஸ்தகம் எல்லாம் எடுத்து போய் வச்சு சேவிப்பார். அப்ப அவர் ஞானமூர்த்தி, ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் சிவபெருமானுடைய அவதாரமே தட்சிணாமூர்த்தி. கிரிசஸ் தேவி சரோஜாசன தர்மபதி சரஸ்வதி தேவி, சரஸ்வதி தேவி எல்லாருமே சரஸ்வதி பூஜை பண்றோம் இல்லையா, சரஸ்வதி பூஜை ஆரம்பிச்சுதான் நமக்கு எல்லாம் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சேர்க்கறதுன்றது ஒரு வழக்கம். அப்பேற்பட்ட எல்லாருக்கும் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா அப்படின்னு சரஸ்வதி தேவியை ஞானத்துக்காக கொண்டாடுறான் வியாசர். வியாசர் கொடுத்த நமக்கு அப்பேற்பட்ட புராணங்கள் இதிகாசங்கள், அதுக்கப்புறம் வேதத்தை நமக்கு வந்து விபஜனை பண்ணி கொடுக்கிறார், ரிக்யஜு சாமன் சாக்கையாக பிரிச்சு கொடுக்கிறார், பிரம்மசூத்திரத்தை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட வியாசர் அவருடைய ஞானம், இவாளாம் இப்பேற்பட்ட ஞானிகளாக இருக்காளேன்னா இந்த ஞானத்துக்கு காரணம் யாரு அப்படின்னா லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய கட்டாட்சம் தான் அப்படின்னு. அதுவும் சின்ன ஒரு க்ஷணமான கட்டாட்சத்தினாலேயே இவாளாம் இப்பேற்பட்ட ஞானம் திறந்தா அப்படின்னு எப்படி அங்க சொல்றாரோ, இங்க தாயாருனுடைய மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினாலதான் அத்தனை பிராட்டிகளுக்கும் அங்கங்க எல்லா பிரம்மா தேவர்களுடைய பத்னி அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் இப்பேற்பட்ட விசேஷமான ஒரு குணங்கள் உண்டுன்னா அதுக்கு சாட்சாத் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் தான் காரணம் அப்படின்றத சுவாமி தேசிக நீங்க எடுத்து சொல்ற. அப்படின்னா இதுல என்ன தெரியுதுன்னா பெருமாளுடைய பெருமையும் தாயாருடைய பெருமையும் சமம், அப்பா ரெண்டு பேரும் ஒரே பெருமை அப்படின்னு சமம்னு சொல்ல முடியாது. சமம்னா நான் யாரோ நீர் யாரோ, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான சக்தி இருக்குன்னா அப்ப சமம்னு சொல்லலாம். இது எப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான குணங்கள் அப்படின்னும் அதனாலேயே அதே மாதிரி ஸ்லோகத்தையே வர்ணிச்சு நமக்கு காட்டுற. அப்படின்னா நமக்கு சில இடத்துல வந்து அவளுடைய ஞானத்தை சொல்லவே முடியாது அப்படின்னு. ஞானம் அப்படின்னா ஞானானந்த மயம் தேவம் அப்படின்னு, ஹயக்ரீவன ஞானமூர்த்தி அப்படின்னு. அப்படின்னா பால்ல சக்கரை போட்டு சாப்பிடலாம், காஃபில சக்கரை போட்டு சாப்பிடலாம், சில பேர் அதிகமா போட்டு சாப்பிடுவா, சில பேர் சுகர் இருந்தா கம்மியா போட்டு சாப்பிடுவா, அதனால தித்திக்கிறது. அப்போ தித்திப்புன்றது சக்கரை போட்டதுனால பாலுக்கு தித்திப்பு, ஆனா சர்க்கரைக்கு அந்த சர்க்கரையே தித்திப்பு தானே. அந்த மாதிரி நமக்கு ஞானம் அப்படின்றது நம்மளுடைய பால்ல நமக்கு மூளையில சக்கரை போட்ட மாதிரி பெருமாள் நமக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கிறார், அந்த ஞானத்தினால நமக்கு வந்து நமக்கு ஞானம். ஆனா பகவானுடைய ஞானம் அப்படின்றது அது தனி கிடையாது, பகவான் ஏதோ படிச்சு ஞானத்தை கொண்டு வந்ததில்லை, அவர் அந்த சக்கரை எப்படியோ அதே மாதிரிதான் அவருடைய ரூபமே ஸ்வரூபமே ஞானமயம். அதே மாதிரி கட்டாட்சம் மகாலட்சுமியே கட்டாட்சம், அந்த அனுகிரகத்தினாலதான் இத்தனை பேருக்கும் பெருமை அப்படின்னும், மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினால மற்ற தேவிகளுக்கும் பெருமை இல்ல, அந்த தேவிகள்னால அவாவாளுடைய பர்த்தாளுக்கும் பெருமை அப்படின்றத எடுத்து இங்க காட்டுறேன். அது சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான ஒரு விவரம். எப்பயுமே தேவத்துவம் அப்படின்னா தேவன் அப்படின்னா யாரெல்லாம் பூஜிக்கப்பட்டாலோ, வேதத்துல பூஜிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் நம்ம தேவர்கள் அப்படிங்கிறோம். தேவர்கள்னா என்னன்னா அவாளுக்கு ஒரு ஒரு சக்தி உண்டு, அந்த சக்தி அந்த வேதத்தை சொல்லி நம்ம அவாளுக்கு என்னென்னலாம் கொடுக்கிறோமோ அதுக்கு தர பலன் அவ பலன் தருவா. யாரால அந்த நம்ம கொடுக்கிற அந்த யாகத்துல கொடுக்கிற இதை நம்ம வாங்கிக்க முடியறதோ, ஹவிச வாங்கிக்க முடிஞ்சு அதுக்கான சக்தி அதுக்கான பலனை கொடுக்க முடியறதோ அவெல்லாம் தேவர்கள். ஆனா அந்த பலன் அவ கொடுக்கிறாளே அப்படின்னா அந்த பலன் அவளுக்கு கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்றது யாருன்னா சாக்ஷாத் பெருமாள், அந்தர்யாமியாக இருக்கிறது பெருமாள். அதனால்தான் ஆழ்வார் அவரவர் தம தமர் அப்படின்னு அவர் யாருக்கும் குறைவில்லை. யாகத்துல சொன்ன மாதிரி தேவர்களுக்கு எல்லாருக்கும் யாருக்குமே குறையில்லை. அவளுக்கு நீங்க என்னென்னலாம் சமர்ப்பிக்கிறோமோ அதுக்கு தந்த பலன் அவளால கொடுக்க முடியும். அதுக்கு மேல பலன் அவளால கொடுக்க முடியாது. ஏன்னா அவளைதான் பலன் கொடுக்க முடியும், அந்த சக்தியை பகவான் கொடுத்திருக்கான். ஆனா அவரவர் விதிவகை அடைய நின்றனரே அப்படின்றது அது அவளுடைய புண்ணிய பாபத்தினால. நிறைய புண்ணியம் பண்ணவா என்ன பண்றா, தேவர்களாக ஆகிறா. அதனால பகவான் அவளுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறான். யாரெல்லாம் உம்ம வந்து நமஸ்காரம் பண்ணி உமக்கு யாகம் பண்றாலோ உம்மால இதெல்லாம் தர முடியும். வருணனை வந்து யாகம் பண்ணி வருண பூஜை பண்ணா அவர் மழையை தருவேன், மழையினால லோகக்ஷேமம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு மேல அவரால் தர முடியும். அதுக்கு மேல நான் இன்னும் நிறைய வாட்டி யாகம் பண்றேன்னா இன்னும் அதிகமா மழை தான் வருமே தவிர, அதுக்கு மேல நான் வந்து மோட்சத்தை தரேன் அப்படின்னு சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு அவரால் தர முடியாது. அந்த பலனை கொடுக்கறதுக்கு சக்தியை கொடுத்தது யாரு, பகவான். அந்த மாதிரி பகவான நினைச்சுன்றதா சில பேர். அப்படின்னா என்னன்னா, அப்போ இன்னும் அதிகமா பிரம்மாவுடைய அதிகமாக ஒரு தப்போபலம் பகவானுக்கு இருக்கு, அவர்னால இவாளோட அதிகமாக சக்தி கொடுக்க முடியும்னா அப்படி கிடையாது. இவாளுக்கு வந்த சக்தி மாதிரி அவரது கிடையாது. அவர் சாட்சாத் சுயமாகவே சுயம் பிரகாசமானவர். இவாளெல்லாம் சிருஷ்டிக்கிறார், அவர் சிருஷ்டிச்சவன் யாரும் கிடையாது. அவருக்கு இதனாலதான் சக்தி அப்படின்றதும் எதுவும் கிடையாது. அவர் புண்ணியம் பண்ணி இவ்வளவு சக்தியை சம்பாதிச்சேர், யாகம் பண்ணி சம்பாதிச்சேர் அப்படின்னு தபஸ் பண்ணி சம்பாதிச்சேர்ன்றதுலாம் கிடையாது. அவருக்கு ஸ்வயம் பிரகாசம், சுயமாகவே அப்பேற்பட்ட அத்தனை குணங்களும் உண்டு அப்படின்னு. அப்போ அந்த பெருமாளுக்கும் தேவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. தேவர்களும் அப்ப வந்து மழையை கொடுக்கிறார், பகவானும் மழையை கொடுக்கிறார். இவரை போலதான் அவர் அப்படின்னு எப்படி சேர்த்துற முடியாதோ அதே மாதிரிதான் சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி, சச்சி தேவின்னு நேர மகாலட்சுமியினுடைய இவாளும் ஒண்ணு அப்படின்னு சேர்த்துற முடியாது. சாட்சாத் பகவான் உடைய பத்னி, அது மட்டும் இல்ல இவாளுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடியது தாயார் அப்படின்றத இங்க எடுத்து சொல்லு. இதுக்கு அடுத்து 13-14 ஸ்லோகத்துல மகாலட்சுமியினுடைய அவதாரம், அந்த அவதாரம் எப்படி பண்ணா அப்படின்னு அந்த விசேஷம், அந்த விசேஷத்தை நினைச்சு அங்க ஒரு மங்களா சாசனம் சுவாமி தேசிகன் பண்றேன். எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமியினுடைய அவதாரம் அப்படிங்கும் பொழுது எப்படி அப்படின்னா, இந்திரன் துர்வாச மகர்ஷி புஷ்பத்தை எடுத்துட்டு போய் பெரிய ஒரு புஷ்ப மாலை, அந்த புஷ்பம்ன்றது திவ்யமான ஒரு புஷ்பம், தாயாருக்கு சமர்ப்பிச்ச மகாலட்சுமிக்கு சமர்ப்பிச்ச ஒரு புஷ்பம். புஷ்பம்னாலே தாயார் தான். எங்கெல்லாம் ஒரு மங்களம் உண்டோ, ஒரு ஆத்துல வாசல்ல கோலம் போடுறது, தீபம் ஏத்துறது, இதெல்லாமே மகாலட்சுமிக்கு அனுகூலம், தாயார் மாதிரி தான். அந்த மாலையை கொண்டு போய் துர்வாசர் இந்திரனுக்கு கொடுத்தார். இந்திரன் யானை மேல வந்துட்டு இருக்கான், ஐராவதம் யானை மேல. அந்த மாலையை கொடுத்தவன என்ன பண்ணா, நேரம் எடுத்து யானையுடைய தலையை மேல வச்சான். அந்த அந்த திவ்யமான புஷ்பம்னு ஆச்சரியமான ஒரு வாசனை வருதுனால அந்த ஐராவதம் என்ன பண்ணி தன் தொண்டத்தினால அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு ஒரே மெதி மிதிச்சு. துர்வாசருக்கு உடனே ஒரு கோபம், ஒரு மாலை கொடுக்கறன்னா ஒன்னு தான் போட்டுக்கணும், பெருமாளுடைய மாலை அப்படின்னு யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தா உடனே எடுத்து ஏதோ ஒரு இடத்துல மாற்றக்கூடாது, கண்ணில் ஒத்திண்டு நம்ம கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வைக்கணும். அவனுக்கு இந்த ஒரு விஷயம் கூட தெரியலையே, இவ்வளோ அந்த மூர்க்கத்துவம் அவனுக்கு எப்படி இருக்கும், இவனுக்கு சகல ஐஸ்வர்யமும் போயிடும் அப்படின்னு சபிச்சுட்டேன். அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன, சொர்க்கலோகம், சொர்க்கலோகாதிபதி. அவன்கிட்ட இருந்து எல்லாம் சொர்க்கலோகத்துல இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யமும் போச்சு. அவனுக்கு சொர்க்கத்திலேருந்தே ஓடி வந்தான், இருண்டெடுத்து அவனால எதுவுமே பண்ண முடியல. அவனால மட்டும் இல்ல, அவன் தேவர்களுக்கு எல்லாம் ராஜாவானதுனால தேவலோகமே மூழ்கிட்டு எல்லா தேவர்களுக்கும் கஷ்டம் வந்துடுச்சு. அவெல்லாம் போய் பெருமாளும் தாயாருமாக போய் சேவிக்கிறான். எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துட்டே, ஐஸ்வர்யங்கள்லாம் போயிட்டேன்னு பகவான் நான் உமக்கு அமிர்தத்தை தரேன்னுங்கிறார். அமிர்தமா எப்படி வரும் அப்படிங்கிறார். மந்திர பர்வத்தத்தை கொண்டு வந்து திருப்பார் கடலை களையணும் அப்படின்றார். சரின்னா அந்த மலையை எப்படி திருப்புறது, அதுக்கு ஒரு கயர் வேணும். சாதா கயர்னா மலையில போய் அறந்துராதான். சரி வாசுகின்னு ஒரு பாம்பை கொண்டு வாங்கோ அப்படின்னாரு. சரி வாசுகின்னு ஒரு பாம்பை கொண்டு வந்தா இவாளால பிடிச்சு இழுக்க முடியல. சரி என்ன பண்ணா, அசுரர்களையும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி கூட்டுனு வாங்கோன்னு. சரி அசுரர்கள் வரான். அவ எங்க பிடிச்சுக்கிறான்னா, நாங்க யார் இப்ப தலை பக்கம் பிடிச்சிக்கணும், யார் கால் பக்கம் பிடிச்சிக்கணும்ன்றது சண்டை. அப்ப அவ ஏன் தலை பக்கம் பிடிச்சிக்கணும், ஏன்னா பாம்பு தலைன்னா அது கொட்டிடம் இல்லையா. அதனால பெருமாள் அது அவளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற, நேர போனவன் என்ன சொல்லுங்க, நாங்க தான் தலை பக்கம் பிடிச்சிக்கிறோம்னு சொல்லுங்க. அவளுக்கு கோவலாம், நாங்க போய் வால் பக்கம் பிடிக்கணுமா அப்படின்னு, நாங்க அங்க பிடிக்க மாட்டோம், நாங்க தான் தலை பக்கம் பிடிப்போம். அந்த கடையை ஆரம்பிக்கச்சு அந்த பாம்புல இருந்து விஷம் வருது. அந்த ஹாலாகலம் அப்படின்னு நீலகண்டன்னு சிவபெருமான எடுத்து சாப்பிட்டார், அது அங்கேயே தங்கிடுறது நீலகண்டனாக ஆனேர். அது அதுக்கப்புறம் பார்த்தா அதை கடைய ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்னா வருது, மலை உள்ள போயிடுறதுன்னு பகவான் கூர்ம அவதாரத்தை எடுத்து மலையை நிறுத்துறார். இந்த அவதாரத்தை பூர்த்தியா அவரே தான் பண்ற. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட அப்பேற்பட்ட சக்தி கிடையாது. அந்தரியாமியாக இருந்து அவளுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறேர். அந்த மந்திர பர்வத்துக்கும் அந்தரியாமியாக இருக்கேர். வாசுகி பாம்புக்கும் அந்தரியாமியாக இருக்கேர். இது எல்லாத்தையும் அவர் பண்றதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாரும் சொன்னா தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க பகவான் இவ்வளவு கஷ்டப்படணுமா? இவாள்லாம் என்ன பெரிய சரணாகதி பண்ணிட்டாலா? பூமியில இருக்கிற பக்தர்களுக்கு மிஞ்சினா இங்க அப்பேற்பட்டவாள்லாம் இங்க இருக்கா. தேவர்கள் எப்பயுமே அவளுக்கு வந்து அந்த பெருமாள் கிட்ட காரியம் நடக்கணும்னா தான் அவ போவான். அவளுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னா அது இல்ல. இப்பதான் உங்களுக்கு விஷயம் இன்னும் புரியலன்றது என்ன அப்படின்னா, இத்தனையும் கடைஞ்சது கடைசியில என்ன ஆச்சுன்னா உச்சைசிரவ சைராவத்தம்னு ஒண்ணு ஒன்னு வருது. ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொன்னு எடுத்துக்கிறா, எனக்குன்னு எடுத்துக்கிறான். கடைசியா என்னன்னா மகாலட்சுமி அவதாரம் பண்றா. இப்பதான் புரியுறதா பகவான் இவ்வளவு பண்றான்னா அவருக்கு ஒரு அனுகூலம் இல்லாதியா பண்ணுவேர். அதுக்கப்புறம் அமிர்தம் வருது, அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கிறேன். அமிர்தம்ன்றது என்ன? அமிர்தத்தனை விட அமிர்தத்துக்கும் அமிர்தமாக இருந்த தாயார், தனக்கு தாயார், மிச்ச மீதியான அமிர்தம் அவளுக்கு தான் தேவர்களுக்கு. அப்படி அதனால தாயார் வரா, தாயார் அவதாரம் பண்றா, ஆவிர் பாவம் பண்றா. அந்த இடத்துல என்ன தாயார் ஜனனம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் திருப்பார்கடல்ல தாயார் ஆவிர் பவிக்கிறா, அது அவதாரம் தான். அதுதான் பங்குனி உத்தரம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இப்பதான் போன வாரம் பங்குனி உத்தரம் உற்சவம் ஆச்சரியமாக எல்லா திவ்ய தேசத்திலையும் நடந்தது. அப்ப தாயார் அவதாரம் பண்ண உடனே எப்படி இருந்ததுன்னா, அங்க இருந்த திக்கஜங்கள் யானைகள்லாம் அப்படியே அந்த தாயாருக்கு திருமஞ்சனம் பண்ணாலாம். அந்த கலச தங்க கலசத்தினால திருமஞ்சனம் பண்றா. ரிஷிகள்லாம் ஸ்ரீ சூக்தம் சொல்றா. தேவர்கள்லாம் நாரதாதிகள்லாம் தியானம் பாட, தேவர்கள்லாம் நிருத்தியமாட, இந்த பூலோகத்துல இருந்த அந்த எல்லா சகல அந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் அந்த பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சுட்டாலாம். இப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா அப்படியே நம்மளாம் எப்படி ஸ்தம்பிச்சிருவோம் அப்படின்ட்டா. அந்த தாயாரனுடைய அப்பேற்பட்ட அந்த அற்புதமான திருமேனியை பார்த்து எல்லாம் ஸ்தம்பிச்சுட்டா அந்த யானைகள் ரெண்டு பக்கம் வந்து அந்த திருமஞ்சனம் பண்றதுன்றது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அந்த இடத்து மங்களாசாசனம் பண்றேன். அக்ரே பர்து சரசி ஜமையே பத்ரபீட்டே நிஷன்ன அம்போராசே ரதிகதி சுதா சம்ப்ளவா துத்திதாம் துவாம் புஷ்பாசார ஸ்தகித புவனை புஷ்கலா வர்த்தகாத்யைஹி ருப்தாரம்பா கனக கலசை ரப்யசிஞ்சன் கஜேந்திரஹாம். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசங்களையோ, தேசிகன் சம்பிரதாயத்து திவ்ய தேசங்கள்லயோ பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணச்ச தாயாருக்கு, முக்கியமா தாயாருக்கு திருமஞ்சனம் பண்ணச்ச கட்டியத்துல இந்த ஸ்லோகம் கண்டிப்பாக உண்டு. வெறும் பெருமாளாக இருந்தா கூட உண்டு, ஏன்னா தாயார் பக்ஷஸ்தலத்துல இருக்கிறபடினால. அக்ரே பர்த்துஹு அந்த பர்த்தாக்கு நேர எதிரே இருக்கா. இப்பதான் ஆவிர் பாவம் பண்றார், எதிர பகவான் சாட்சாத் பகவான் இருக்கே. அந்த பகவானுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா இல்லையா, அவருக்கு முன்னாடியே அக்ரே பர்த்துஹு சரசி ஜமையே அப்படின்னு தாமர புஷ்பங்கள், அந்த தாமரை புஷ்பங்களாலே பண்ணப்பட்ட பத்ரபீட்டே அப்பேற்பட்ட சிம்ஹாசனம், ஆச்சரியமான சிம்ஹாசனத்துல தாயார் ஆவிர் பவிச்சு அதுல உட்கார்ந்து இருக்கா. அம்போராசே ரதிகடி சுதா சம்ப்ளவா துத்திதாம் துவாம் அப்படின்னு அந்த சமுத்திரத்திலிருந்து வந்த ஒரு அமிர்தம். ஏன்னா சமுத்திரத்திலேருந்து வந்த அமிர்தம், அந்த அமிர்தத்தை சமுத்திரத்தை கடைஞ்சி வந்த ஒரு அமிர்தம், அந்த அமிர்தத்தையும் கடைஞ்சி வந்த இன்னும் அந்த ருச்சியானது என்னன்னா தாயார் அப்பேற்பட்ட தாயார் புஷ்பாசார ஸ்தகித புவனை புஷ்கலா வர்த்தக ஆத்யேஹி அப்படின்னு தாயாருக்கு க்ஷீரசாகர கன்னிகான்னு பேரு. அமிர்தோத்பவா அப்படின்னு அமிர்தத்திலிருந்து க்ஷீரசாகர கன்னிகானா அந்த க்ஷீரசாகரமான திருப்பார்கடல் அவதரித்தா, அதனால அப்பேற்பட்ட கன்னிகை அப்படின்னு. அது மட்டும் இல்ல அமிர்தோத்பவா அப்படின்னு சமுத்திரத்திலிருந்து அமிர்தம் உத்பவானது, அமிர்தத்தை கடைஞ்ச போலே தாயார் உத்பவானா அப்படின்னு அமிர்த சோதரி அப்படின்னு பேரு. ஏன்னா அமிர்தத்துக்கு முன்னாடி தாயார் வந்தா அதனால சோதரி. புஷ்பாசாரஹா அப்படின்னு புஷ்ப வருஷம் ஸ்தகித புவனைஹி அந்த புவனம் மொத்தம் அப்படியே நின்று போயிட்டாங்க. எல்லாம் தாயாரை பார்த்து அப்படியே எல்லாம் அப்படியே பிரமிச்சு, யார் யாரெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் இப்படி கை கூப்பிட்டு இருக்கா, ஒருத்தர் இப்படி பாக்குறா, அந்த ஸ்கிரீன்ஷாட் மாதிரி ஒருத்தலாம் அப்படியே ஸ்தம்பிச்சுட்டா அந்த தாயார் அந்த அவதாரம் பண்ண இடத்த பார்த்து. அப்ப புஷ்ப வருஷம் மேலிருந்து புஷ்ப வருஷம் பண்றா, அதை பார்த்தது கிளிப்தா ரம்பாக மேகத்திலிருந்து வருஷம் வருது. மேகம் அப்படியே தாயார் மேல வருஷத்தை பொழியறத பார்த்து அந்த கஜேந்திரங்கள் அஷ்ட திக்கஜத்திலிருந்து பெரிய பெரிய கஜங்கள் ரெண்டு பக்கத்து பக்கத்துல வந்து கனக கலசைகி கனக கலசத்துல இருக்கிற அப்பேற்பட்ட அற்புதமான அந்த தீர்த்தத்தை எடுத்து தாயாருக்கு அபியசிஞ்சன் கஜேந்திரஹான் அபிஷேகம் பண்றா அப்படின்னு அப்படி திருமஞ்சனம் பண்றாளாம். அந்த ஒரு வர்ணனை எங்கேயும் சில இடத்துல கஜலட்சுமின்னு பாக்கலாம். ரெண்டு யானை இந்த பக்கம் நின்று கலசத்தோட இப்படி நின்று இருக்கோம் தாயாருக்கு வந்து திருமஞ்சனம் பண்ற மாதிரி. இது அப்படியே இந்த வர்ணனையே நம்ம ஸ்ரீரங்கத்துல சேவிக்கலாம். ஸ்ரீரங்கத்துல சேவிக்கும் பொழுது எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தாயார் சன்னதிக்குள்ள பெருமாள் வரும். ஏன்னா உற்சவத்துல ரெண்டு மூணு வாட்டி தாயார் சன்னதிக்கு வந்தாலும் முன்னாடி முகமண்டபத்துல பெருமாளின் திருமஞ்சனமாகவும் அப்படியே கிளம்பிடுவேன். தாயாரும் பெருமாளும் சேர்த்தி கிடையாது, வருஷத்துக்கு ஒரு நாள் தான். பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் தாயார் பெருமாளும் சேர்த்தி. அந்த சேர்த்தியாய் ரெண்டு பேரும் பிரணய கலகம் நடக்கும். இந்த உற்சவமே தனியா ஒரு உபன்யாசம் பண்ணணும். நான் அடியே நேர அடியே அப்படியே சொல்லிடுறேன், அப்புறம் இன்னொரு நாள் அதை சொல்லலாம். மேபி ஸ்ரீஸ்துதி முடிக்கிற அன்னைக்கு கடைசியில வேணா அதை வச்சுக்கலாம். அந்த தாயார் அப்படியே ரெண்டு பேரையும் அந்த பீட்டத்துல ஏழ பண்ண உடனே திருமஞ்சனம் பண்ணுவா. அது ராத்திரி நடக்கும் திருமஞ்சனம், ஆச்சரியமான திருமஞ்சனம். தாயாரும் பெருமாளும் வருஷத்துல ஒரு நாள் தான் சேவிக்க முடியும். இப்ப நம்ம சொன்ன போன ஸ்லோகத்தை அப்படியே பாக்கணும். பெருமாளோ பச்சமா மலை போல் மேனின்னு அவர் ஒரு பிரகாசம், தாயார் ஆச்சரியமாக அந்த வெள்ள பட்டுவோட இருக்கிற அந்த தாயாருடைய திருமேனின்றது அது ஒரு பிரகாசம். இந்த தாயாருடைய பிரகாசம் பெருமாள் மேல பட்டு பெருமாள் இன்னும் அழகாக தெரிய வரும். 365 நாள் பொய்யாக சொல்லல, அர்ச்சாவதாரத்திலையும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம நேரடியா சேவிக்கலாம். ரங்கநாதன் 365 நாள் பெருமாள் ஏழு. ரங்கநாதன் அழகுதான், ஆனா அன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெருமாளை சேவிச்சா அது இன்னும் அழகாக இருக்கு. ஏன், எப்படி? அவர் அச்சா திருமேனி தானே. வெளியில வந்து நம்ம சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு விக்கிரகம் தானே, விக்கிரகம் சிரிக்குமா, விக்கிரகத்துக்கு அழகுண்டா, ஒரு அழகு தானே, ஒரு ஒரு நாள் மாறுமா அப்படின்னு சாதாரணமா சொல்லலாம். ஆனா நம்ம பெரியவா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதை விக்கிரகம்னே சொல்றது இல்லை, அர்ச்சாவதாரம் அப்படின்னு. அதுவே ஒரு அவதாரம் தான், அர்ச்சையாக பகவான் அவதாரம் பண்றேர் அப்படி. அந்த கிரீட்டமும் பகவான் நிறைய உற்சவத்துல சாத்திக்கிறது உண்டு. ஆனாலும் அன்னைக்கு பகவானுடைய திருமேனி அவ்வளவு அவ்வளவு சந்தோஷமா குளிர்ச்சியா பகவான் எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறான்னா அதுக்கு காரணம் பக்கத்துல தாயார் ஏழி, அந்த தாயாருடைய பிரகாசம் பகவான் மேல படுறதுனாலதான். அந்த திருமஞ்சனும் அதே மாதிரிதான் நடக்கும். அர்ச்சகாக இந்த யானை இல்ல, அந்த அர்ச்சகா, அந்த அர்ச்சகா திருமஞ்சனம் பண்ணும்பொழுது எப்படின்னா பெருமாளுக்கு ஒரு குடம் அப்படி தீர்த்தம்னா தாயாருக்கு ரெண்டு மூணு வாட்டி. ஏன்னா எல்லாருக்குமே அம்மாதான் ரொம்ப பிடிக்கும், பிராட்டிதான் வசத்தி. அதுவும் ஸ்ரீரங்கங்காராளுக்கு பகவான் வெளியிலேருந்து வந்தவர், இவர் மாப்பிள்ள தான், வெளி ஊர்லேருந்து வந்தவர், மாப்பிளைக்கு மரியாதை உண்டு. இருந்தாலும் ஆர்த்து பெண்ணுன்னா இன்னும் அதிகம் தானே, தாயார் ஸ்ரீரங்கத்திலேயே அவதாரம். அதனாலதான் ஊர்க்காராளுக்கு என்னன்னா தாயார் சன்னதிக்கு டெய்லி போவா, தினமும் போய் சேவிப்பா. தாயார் சன்னதி சேவிக்காம அவளால இருக்க முடியாது. பெருமாள் அப்பப்ப இன்னைக்கு கூட்டம் இல்லையோ அன்னைக்கு போகலாம் அப்படின்னு தான் இருப்பா. அப்படி அப்பேற்பட்ட அந்த திருமஞ்சனம் அன்னைக்கு ராத்திரி ஆச்சரியமான நடக்கும். அதுக்கப்புறம் கஜேந்திரிய உற்சவம் அதுவும் அதே மாதிரிதான். அந்த எந்த பங்குனி உத்தரத்துல எந்த திருப்பார்கடல்ல தாயார் அவதாரம் பண்ணாலோ அதே பங்குனி உத்தரத்தப்பதான் இங்க பூலோகத்துல ரங்கநாயகி தாயார் ஆவிர்வவிக்கிறார். ஆவிர்வவிச்சவனு தர்மவர்மானுக்கு விஷயம் தெரிஞ்சு சொப்னத்துல அந்த இடத்துல இருக்கானு வில்வ மரத்தை கீழே இருந்து அந்த பெருமாளை அங்கேருந்து தாயாரை ஏழ பண்ணி அன்னைக்கு பெருமாளை இங்க ஏழ பண்ணி அன்னைக்கு சேர்த்தி சேவையோட திருமஞ்சனம் பண்றது. அது வருஷா வருஷம் அப்படியே தொடர்ந்து வரும். அப்பேற்பட்ட உற்சவம் அந்த இதுவும் மனசுல வச்சுதான் சுவாமி தேசிகன் இங்க ஆச்சரியமான மங்களாசாசனம். தாயாரும் பெருமாளுமாக சேர்த்தியான ஒரு திருமஞ்சனம்னா அன்னைக்கு கட்டியத்துல இந்த ஸ்லோகம் உண்டு. ஸ்ரீரங்கத்துல இல்ல, நான் சொல்ல நம்ம தேப்பெருமாள் சன்னதியிலயோ திருவள்ளூர் வீரராகவனுக்கோ அப்பேற்பட்ட இந்த ஸ்லோகம் அக்ரே பர்து சரசிஜமயே பத்ரபீட்டே விஷன்னா மம்போராசே ரதிகதி சுதா சம்ப்ளவா துத்திதாம் துவாம் புஷ்பாசாரஸ்தகதபுவனை புஷ்கலா வர்த்தகா தேஹி கித்தாரம்ப கனக கலசை ரப்யசிஞ்சன் கஜேந்திரஹா அப்படின்னு அங்க இருக்கிறவாள் எல்லாம் ஆச்சரியமாக எப்படி இருக்கும், எப்படி அந்த பூலோக வைகுண்டம். ஏன்னா திருப்பார்கடல்ல இருந்து நம்மளால சேவிச்சிருக்க முடியாது, அதனால பூலோக வைகுண்டம் அப்படின்னு. பூலோக வைகுண்டம் அப்படின்னா அதுக்கு ஏன் அர்த்தம் அப்படின்னா வைகுண்டத்தை நேரடியா நம்ம பார்க்க முடியாது, அமெரிக்கால கிரிக்கெட் மேட்ச் நடந்தா இங்க லைவ்ல நம்ம எப்படி பாக்குறோமோ, அந்த வைக்கூட்டத்துல எப்படி எல்லாம் உற்சவம் நடக்கிறதோ, இல்ல திருப்பார்கடல எப்படி உற்சவம் நடக்கிறதோ, இது திருப்பார்கடல தாயாருடைய ஆவிர் பாவம், அதே போலதான் இங்க உற்சவம். அதனாலதான் காவேரி விருத்தியாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேசக பிரத்யக்ஷம் பரமபதம் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த காவேரியும் விரஜாநதியும் ஒண்ணு, இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரமும் ஸ்ரீ வைகுண்டமும் ஒண்ணு, அந்த வாசுதேவனும் ரங்கநாதனும் அதே பெருமாள் தான், அப்பேற்பட்ட பிரத்யக்ஷமான பரமபதம் இந்த பூலோகத்துல ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆச்சரியமான அந்த திருமஞ்சனத்தை நம்ம இன்னைக்கு சேவிக்கலாம். அப்பேற்பட்ட உற்சவம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம், ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்துவாம் சாபாஹ்க்ராந்தா சரணமகவன் சாவரோதா சுரேந்திராஹ லப்வா பூயஸ்த்ரிபுவனமிதம் லக்ஷிதம் த்வத்கடாக்ஷைஹி சர்வாகாரஸ்திர சமுதயாம் சம்பதம் நிர்விசந்தி அப்படின்னு அந்த தாயார் ஆவிர் பாவத்தை பார்த்தோம். தாயார் ஆவிர்வாவிச்ச உடனே என்ன பண்ணா அப்படின்னா, எப்படி ஒவ்வொரு வந்ததோ தேவர்கள்லாம் அவாவா எடுத்துட்டு ஒவ்வொன்னு எடுத்துட்டு போனா, ஐராவதம் வரும்போது இந்திரன் எடுத்துட்டான். அப்ப மகாலட்சுமி வரும்போது என்னன்னா, இப்ப நம்ம முதலியே பார்த்துமே மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் வந்ததுன்னா எல்லாமே ஞானம் வீரம் சம்பத எல்லாமே வந்துருமோ, அப்ப தாயாரையே சொர்க்கலோகத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். இத்தனை நாளா இவா கஷ்டப்பட்டது என்ன, சாபத்தினால ஐஸ்வர்யமே இல்லாத போயிட்டு தாயாரியே ஆசிண்டு தாயார வந்து ஏழை பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படின்னு. ஆனா தாயார் ஒருத்தர்கிட்டயும் போல, எங்க போறானா சாட்சாத் பகவான வரிச்சு, எப்படி ஒரு ராஜா பெண் எப்படி வந்து ஸ்வயம்பரத்துல மாலையிடுறாளோ, தானே ஸ்வயமா பகவானுக்கு மாலையிட்டு தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல ஏறிக்கிறான். ஏன் அப்படின்னா, தாயார் கட்டாட்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் கட்டாட்சம் பண்றான், ஆனா தாயார் போய் இருக்கிற இடத்துல அப்பேற்பட்ட மனுஷாலாம் இவா கிடையாதான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு குறைகள் உண்டு. இந்திரன் அப்படின்னா சும்மாவா, அவன் என்னதான் தப்பு பண்ணி தனக்கு அகங்காரத்தினால இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டே இருப்பான். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மகான்கள் தபஸ்விகள் அப்படின்னா அவளுக்கு கோபம் வந்துருது, சபிச்சிடுறா. நல்லா தபஸ் பண்ண விஸ்வாமித்திரனா கோபம் வந்தது, ஏதோ ஒரு கெட்ட குணங்கள் இருக்கு. ஞானம் இருக்குன்னா, ஞானம் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கு, நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற கர்வங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட மகான்கள் அப்படின்னா காமத்தை ஜெயிச்சவாள அல்ல, ஆசைகள் இருக்கு. பிரம்மா எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கு. அப்ப குறையில்லாத ஒருத்தர் யார் அப்படின்னா, ஆசையே இல்லாத ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்க இல்லையா, அவருக்கு போய் மாலையிட்டு தன் வக்ஷஸ்தலத்துல ஏறுற, அங்கிருந்து அந்த வக்ஷஸ்தலத்திலிருந்து எல்லாரையும் அனுகிரகிச்சு அந்த தேவர்களை திருப்பியும் பூர்வ வைபவமாக அத்தனை இதையும் கொடுக்கறா அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல. மேற்கொண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் அடுத்த வாரம் பார்க்கலாம், சமயம் ஆயிடுத்து. அதை வந்து விஸ்தாரமா இதை வந்து சின்னதா சொல்லணும்னா, அந்த தாயார் வக்ஷஸ்தலத்துல ஏறி அங்கிருந்து தேவர்களை கட்டாட்சிக்கிறார், அவளுடைய சாபம் மொத்தம் போய் திருப்பியும் அத்தனை ஐஸ்வர்யமும் வந்துருது. முன்னாடி இருந்த ஐஸ்வர்யம்ன்றது சாதா ஐஸ்வர்யம் தான், ஆனா இப்ப தாயாருடைய கட்டாட்சத்தோட கூடின அந்த ஐஸ்வர்யம் வந்ததுனால இது இன்னும் மிக சிறந்தது அப்படின்றத இந்த ஸ்லோகங்கள் சொல்லி அதுக்கு உதாரணத்தை சொல்றது. அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ அடியேன்.